ಶ್ರೀಮಾಧವಾನ್ ಸುಧಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾಸ್ತಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾಪ್ತ ಬೋಧಂ ತತ್ಪಾದ ಯುಗ್ಮ ಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮ ಕೃತ ಪೂರ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ಸೃದ್ಯಂತ ರಾಮಾನುಜಯತಿ ನೃಪತೇ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ಜ್ಞಾನವರ್ತಿಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಗಿಹ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರತಿಜ್ಞಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾದೀನಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ. ನಾರಾಯಣ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತತ್ವಂ ನಾರಾಯಣ ಪರಃ ನಾರಾಯಣ ಪರೋ ಜ್ಯೋತಿರಾತ್ಮ ನಾರಾಯಣ ಪರಃ ಯಚ್ಚ ಕಿಂಚಿತ್ ಜಗತ್ ಸರ್ವಂ ದೃಶ್ಯತೆ ಶ್ರೂಯತೆಪಿ ವಾ ಅಂತರ್ಬಹಿತ್ ಸತತ್ ಸರ್ವಂ ವ್ಯಾಪ್ಯ ನಾರಾಯಣ ಸ್ಥಿತಃ ಅನಂತಮವ್ಯಯಂ ಕವಿಗುಂ ಸಮುದ್ರೇಂತಂ ವಿಶ್ವಶಂಭುವಂ. ಶ್ರೀಮಾನಾನ ನಾರಾಯಣನೇ ಸಿರಂದ ಜ್ಯೋತಿಸು, ಅವನೇ ನಿಗಚ್ಚಿರಂದ ಒಳಿ, ಅಂದ ನಾರಾಯಣನೇ ಪರಮಾತ್ಮ, ಅಂದ ನಾರಾಯಣನೇ ಪರಬ್ರಹ್ಮಂ, ಅಂದ ನಾರಾಯಣನೇ ಒಂದು ನಿಗಚ್ಚಿರಂದ ತತ್ವಂ, ಅಂದ ನಾರಾಯಣನೇ ಯಾರಾರ್ಲಾಂ ಧ್ಯಾನಂ ಬಂಡ್ರಾಳೋ ಅಪ್ಪಡಿ ಧ್ಯಾನಂ ಬಣ್ಣುವುದಿಲೇ ನಿಹಚ್ಚಿರಂದವರ್ ಅಂದ ನಾರಾಯಣನೇ, ಅಂದ ನಾರಾಯಣನೇ ಸಿರಂದ ಧ್ಯಾನಮುಮಾಗ ಆಗಿರಾರ್. இந்த உலகம் முழுவதிலும் நாம் எதை எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அல்லது எந்த எந்த வஸ்துக்களெல்லாம் நமக்கு காண கிடைக்கிறதோ அல்லது கேட்கப்படுகிறதோ அவை அனைத்தும் நாராயணனே. அப்படிப்பட்ட அந்த பொருள்கள் அனைத்தையும் உள்ளேயும் வெளியேயும் வியாபித்துக் கொண்டு இந்த ஸ்ரீமானான நாராயணன் இருக்கின்றார். அவருக்கு முடிவே இல்லை, அதனாலே முடிவில்லாதவர். அவருக்கு அழிவுங்கிறதே கிடையாது, அதனாலே அவர் நாசமில்லாதவர். அவருக்கு தெரியாததே ஒன்றுமில்லை, அதனாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் சமுத்திரத்துக்குள்ளேயும் இருக்கார், இந்த உலகத்துக்கெல்லாம் மங்களங்களையெல்லாம் பண்றார். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணுகிறேன். பத்மகோஷ பிரதீகாசகுன் ஹிருதயம் சாப்யதோமுகம் அதோ நிஷ்யாவிதஸ்யாந்து நாப்யாம் உபரிதிஷ்டதீன்னு சொல்லிச்சு. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஹிருதயமும் ஒரு கீழ்நோக்கிய ஒரு தாமரை மொட்டு எப்படி இருக்கும், ஒரு தாமரை மொட்டு, அந்த தாமரை மலர்றதுக்கு முன்னால மொட்டா இருக்குமோனோ அந்த மொட்டு மேல் பக்கம் கூம்பாவும் அடிப்பக்கம் காம்பும் இருக்குமோனோ அதை தலைகீழே பிடிச்சுக்கிண்டா, அதை கீழ்நோக்கி பிடிச்சுக்கிண்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த நம்மளுடைய ஹிருதயமானது கீழ்நோக்கிய ஒரு தாமரை மொட்டு போலே இருக்கிறது. அது எங்க இருக்குன்னா கழுத்து எலும்புக்கு கீழே இருக்கு, நாபிக்கு மேல இருக்கு, ஒரு கான் தூரத்துல இந்த ஹிருதயம் இருக்குன்னு இந்த இடத்துல இந்த நாராயண அனுபாகம் இருக்கே புருஷூக்தத்துல அது சொல்றது. அதுக்கப்புறம் ஹிருதயம் தத்விஜானியாது விஸ்வசாயதனம் மகத்து சந்ததம் சிலாபிஸ்துலம் பத்யா கோஷ சந்நிதம்னு சொல்றது. இந்த கீழ்நோக்கி இருக்கிற தாமரை சாஸ்திரங்கள்ல உபனிஷத்தாதிகள்ல மற்றதெல்லாம், அதாவது ஒரு வைகுண்டம் போற ஆத்மா எப்படி போறது எப்படின்னு நம்ம அந்த அச்சிராதிகதிய இந்த சரீரத்திலேருந்து அந்த ஆத்மா வெளிக்கிளம்புறதெல்லாம் எப்படிங்கறதெல்லாம் சொல்லும்போது இந்த ஹிருதயமானது ஒரு கீழ்நோக்கிய தாமரை அல்லது ஒரு கீழ்நோக்கிய ஒரு பெண்ணினுடைய ஸ்தனத்தை ஒத்திருக்கு. அது நம்ம மார்பில, அதான் அந்த கழுத்தெலும்புக்கு மேல கீழே நாபிக்கு மேலன்னா அந்த மார்பில இருக்கிறதானது அது ஹிருதயம்னு சொல்லப்படுறது. அந்த ஹிருதயத்துல தத்விஜானியார் அந்த ஹிருதயமானது கீழ்நோக்கி இருக்கிற அந்த தாமரை முட்டு போல இருக்கு இல்லையா, அதுல உலகத்திற்கெல்லாம் சிறந்த உறைவிடம் அது. அதுல ஒரு ஜுவாலை கொழுந்திருக்கு, அந்த ஜுவாலையினாலே சூழப்பட்டு அதனுள் பிரகாசிக்கிறான். அந்த தாமரை பொட்டு போன்ற ஹிருதயம் நாலா பக்கங்களிலேயும் நரம்புகளினுடைய பிடிப்பால அப்படியே கவிழ்ந்து தொங்குகின்றிருக்கு. அதுக்குள்ள ஒரு மிக சிறிய துவாரம் இருக்குமா, அதத்தான் இத தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்தியே மகான் அக்னிர் விஸ்வாசிர் விஸ்வதோ முகஹான்னு சொன்னான். அதாவது அந்த தொங்கின் இருக்கிற ஹிருதயம் இருக்கே அது நாலா பக்கமும் பொழுந்து விட்டேறியதான ஜுவாலைகளினாலே சூழப்பட்டிருக்கு. அந்த ஜுவாலைகளாலே சூழப்பட்டதான அந்த ஹிருதயத்துக்கு உள்ளே ரொம்ப மிக நுண்ணியதான சிறிதான ஒரு துவாரம் இருக்கு, அதுல எல்லாம் நிலை பெற்று இருக்கு. அதனுடைய மத்தியிலே எங்கும் ஒளி வீசுவதாயும் எல்லா திக்கிலும் போகக்கூடியதாயும் உள்ள ஒரு சிறந்ததான அக்னி இருக்கு. இதுதான் இந்த பத்மகோஷ பிரதீகாசம் ஆகாசம் எப்படி இருக்கு, அதுக்கு நடுப்புற ஒரு நுண்ணிய துளை துவாரம் இருக்கு, அது மத்தியில ஒரு அக்னி இருக்குங்கிறத நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்து ரொம்ப அழகா சொல்றது. அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோ அஸ்மின் அனந்தர ஆகாசஹா தஸ்மின் அந்தஹா த தன்வேடவியம் தத்வாவ விகிஜ்ஞாசிதவயமிதி. அதாவது இந்த பிரம்மபுரத்திலே சரீரத்திலே தாமரை போன்ற ஒரு சின்னஞ்சிறு மாளிகை, அத அந்த மத்தவெல்லாம் அதை என்ன சொல்றா, அத சிற்றம்பலம் சிற்றம்பலம்னு சொல்றா. அதுல எது இருக்கோ எதுவோ அதை ஒரு மனுஷனானவன் எப்போதும் தேடிண்டே இருக்கணும், அதை எப்போதும் ஆராய்ஞ்சுகின்றே இருக்கணும்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த அந்த ஹிருதயத்துக்குள்ளே ரொம்ப சின்னதா ஒரு துவாரம் இருக்கு, அந்த துவாரத்தில் எல்லாம் நிலை பெற்றிருக்கு. அதுக்கு மத்தியில எங்கும் ஒளி வீசுவதாயும் எல்லா திக்கிலும் செல்வதுமான ஒரு அக்னி உண்டு. இப்போ அக்னியினுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா, அது எப்பொழுதும் மேல் நோக்கியே எரியும், நாலா பக்கமும் எரியாது. இப்போ ஒரு திருவட்டியை கையில கொடுத்து அதை நேரா பிடிச்சோம்னா மேல ஜுவாலை போறது, அதே தீவிட்டிய அப்படியே 180 டிகிரி திருப்பி கீழே பிடிக்கும், கீழே பிடிச்சாலும் அந்த ஜுவாலை மேலதான் வரும். ஏன்னா சாதாரணமா அக்னிக்கு ஊர்த முகமா, அதாவது மேல் நோக்கி எரியக்கூடியதா தான் இருக்கும். ஆனா இந்த ஹிருதய குகையில இருக்க இந்த அக்னி இருக்கு பாருங்க, அந்த அக்னி எல்லா திக்கிலேயும் போகும், நல்ல நாலா திசையும் பரவும், ஒளி வீசுவதாகவும் இருக்கும். அந்த அக்னி வடிவனான அதுதான் சோக்ரபுக் விபஜன் திஷ்டன் ஆஹாரமஜர கவிஹி அப்படின்னு, சந்தாபயதி சந்தேகமாபாததலமஸ்தகம் தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியோபவ்யவஸ்திதஹானது. அந்த அக்னி வடிவினனான பகவான் முதலில் தான் உண்பவராக இருக்கிறார், உணவை பிரித்து கொடுத்து கொண்டு நிலைத்து நிற்பவராகவும், தான் எப்பொழுதும் பழுதுபடாதவராகவும், எல்லாவற்றையும் பார்ப்பவராகவும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கிரணங்கள் குறுக்கிலும் நெடுக்கிலும் மேலும் கீழும் பரவி எப்போதும் வியாபிச்சுகின்றிருக்கு அப்படின்றது. அது எப்படி இருக்குன்னா, சோப்ரபு விபஜன் திருஷ்டன் ஆகாரம் அஜர கவி, அது உள்ளங்காலேந்து உச்சந்தலவர அந்த உடம்ப ஒரு எப்போதும் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கு, அந்த சரீரமானத சூடு உள்ளதாக பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அது நடுவில் மெல்லியதான ஒரு அக்னி ஜுவாலை அது மேல் நோக்கி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நீலதோயதமஸ்யத்யுல்லேகேவபாஸ்வரநீவாரசூகவத்தந்திபாஸ்யத்தமூபமா. அந்த கருத்த மேகத்தின் நடுவிலிருந்து ஒளி வீசுகின்ற ஒரு கொடி போன்ற மின்னல் தோண்டி மறையதே, அதை போல அந்த நெல்லில சிகப்பா ஒரு ஊக்கு இருக்குமே, அந்த ஊக்கு போல அவ்வளவு நெல்லு சாவும் இருக்கும். அது ஹிரண்யமயமா பவுன் கலர்ல இருக்கும், பொன்னிறமா இருக்கும். அது அணுவ போல ரொம்ப சூக்ஷ்மமானது, அது எப்போதும் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரகாசின் இருக்கிற ஜுவாலை இருக்கு பாருங்க, தஸ்ய சிகாயா மத்தியே பரமாத்மா விவஸ்திதா சப்ரம்மா சசிவா சசேன் அது ச இந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராக்னு சொல்லிச்சு. அதுல அந்த ஜுவாலையினுடைய மத்தியத்தில் பரமாத்மா இருக்கான், அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன், அவன்தான் அழிவற்றவன், எல்லாரையும் ஆள்பவன். அப்புறம் அவனுக்கு அவனை ஆள தனக்கு மேலே ஒருவரை இல்லாதவன். அப்போ எம்பெருமானுக்கு சமமாகவும் மேலாகவும் யாரும் கிடையாது. அப்போ ஒத்தார மிக்கார இளையாய மாயா மாமாயான்னு ஆழ்வாராதிகள் பாடுறாளே, அந்த மாதிரி அந்த எம்பெருமானுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் மேற்பட்டோ யாரும் இல்லை. அந்த ஜுவாலையின் நடுவிலே பரமாத்மா நித்தியவாசம் பண்றார். அவர்தான் பிரம்மாவாகவும் சிவனாகவும் இருக்கிறார், அவரே இந்திரனாக இருக்கிறார், அவர் அழிவற்றவராக இருக்கிறார். தன்னை ஆள்பவர் வேறு எவரையும் தனக்கு கொள்ளாதவராக இருக்கும் பரம புருஷர் அவர். இப்போ அந்த தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம்னு சொன்னோம் பாருங்க, அது எப்படி இருக்குன்னா, அது திருமந்திரம்னு ஒரு சைவ கிரந்தம் தான், இருந்தாலும் அதுல இந்த விஷயத்தை சொல்றதுக்கு அதனால அதை எடுத்துக்கிறது. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தே, உடம்பின் உள்ளே உரு பொருள் கண்டே, உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன். இது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லிட்டு அந்த ஆகாசம், அந்த உள்ளுக்குள்ள ஹிருதய ஆகாசம், ஹிருதய ஆகாசம்ன்றம, அந்த ஆகாசம் நாம கண்ணால பார்க்கக்கூடியதே நம்ம கண்ணுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய ஆகாசம் இருக்கோ, அதை காட்டிலும் இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் பெருசாம். அந்த ஹிருதய ஆகாசத்துல இந்த வானுலகும் பூ உலகும் அடங்கி போயிடுமா. அக்னியும் வாயுவும் சந்திரனும் சூரியனும் மின்னலும் நட்சத்திரங்களும் இன்னும் நாம வானவெளியில எது எதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் அதுல அடங்குமோ. நமக்கு தெரியாதது எது எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுவும் அதுல அடங்கும். அப்போ எது இவனுக்கு உண்டோ இல்லையோ அது எல்லாம் அதன் உள்ளே அடங்கும்னு அந்த சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்ற மாதிரி இங்கே சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் சேர்ந்திருக்கு. அப்படி தஸ்யாசிகாய மத்தியே பரமாத்மா விவஸ்திதா, அந்த ஜுவாலை எரி கொழுந்து விட்டு எரியிற ஜுவாலையின் உள்ளே பரமாத்மா வீற்றிருக்கிறார். அவரே பிரம்மாவாகவும் சிவனாகவும் இந்திரனாகவும் மற்றெல்லாராகவும் தன்னை காட்டிலும் மேற்பட்ட, தனக்கு மேற்பட்ட அல்லது சமமான ஒருவரை கொள்ளாதவராகவும் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஹிருதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமஹான். அந்த நமஸ்காரங்களை பண்ற மந்திரம், அதாவது ஹிரண்ய ருதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம், ருதம் சத்தியம் இன்னையே சொன்னோம். ருதம்னா என்ன, சத்தியம்னா ரெண்டும் உண்மைதான், ஆனா ரெண்டுக்கும் அது சில வித்தியாசம் இருக்கிறத நமக்கு முன்னாடியே சொன்னோம். அதுல நாம எந்தெந்த பொருள்களை எல்லாம் பார்க்கிறோமோ அந்த பொருள்களிலே அழகாயும் காட்சிக்கெல்லாம் ஆதாரமாயும் இருக்கிறதான அந்த பரபிரம்மத்தை சரீரந்தோறும் உரைகின்ற அந்த எம்பெருமானை, கரும் செம்மை வண்ணமுடைய அந்த எம்பெருமானை, அது வீரியத்தின் மேல் நோக்காக இருப்பவனை, அந்த பூர்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நம அவனை மீண்டும் மீண்டும் நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஒரு அர்த்தம். அதுல முன்னால பார்த்தோம் பாருங்க, வித்யுல்லேகேவஸ்வரன், அதுல மூலாதாரங்கிறது அந்த பிரம்மரந்திரம்ங்கிறதான இது, அந்த மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை விளங்குவரும் ஒரு தாமர தண்டில எப்படி ஒரு நூல் இருக்குமோ அத மாதிரி அவ்வளவு மெல்லுசா இருக்கும். அது மின்னல், ஒரு மின்னல் இல்லை, ஒரு பல மின்னல்கள் ஒரு கூட்டமா சேர்ந்தா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தோட இருக்கும். ஒரு 16,000 சூரியன்கள் ஒரே காலத்துல உதிச்சு அந்த மத்தியானம் 12 மணிக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரி அந்த காந்தி கொண்டதா இருக்கும். அது பல 100 சந்திரர்கள் ஒரே காலத்திலே அமிர்தமான கிரணங்களை கொண்டு பொழிந்தார்கள்னா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அப்படிப்பட்ட குளிர்ச்சி இல்லையா. 16,000 சூரியன் வெப்பம் இருக்கனால அப்போ ஒரே தகிக்காது, வெப்பம் இருக்காது, வெளிச்சம் மட்டும் அதுக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த 100 சந்திரர்களுடைய அமிர்த கிரணங்களாலே ஏற்படுற குளிர்ச்சி எடுத்துக்கணும். அப்போ வெப்பமும் வெப்பமில்லாத வெளிச்சமும் அந்த மிதமான குளிர்ச்சியும் ஒன்ன அந்த ஆன்ம ஜோதிய அந்த சுஷும்னா நாடிங்கிற 101வது நாடி. கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.